கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோ ஜயமுதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 26. தாபம் தீர்த்த பிரான் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. இத நம்ம பல சப் டிவிஷன்ஸா பார்க்கலாம். தாபம் தீர்த்த பிரான் அப்படிங்கறது பெரிய தலைப்பு. அதுல முதல் சப் டாபிக் பிரச்சேதஸ்களின் வரலாறு, அதுதான் இன்றைய தினம் பார்க்க போறோம். சென்ற பாகத்தில் நாம் பிருது மகாராஜாவினுடைய வரலாற்றை பார்த்தோம். அவர் எப்படி இந்த உலகத்துல உழவு தொழில கொண்டு வந்து கொடுத்தார் அப்படிங்கறத விஸ்தாரமா பார்த்தோம். இப்போ மேல பிருது மகாராஜாவினுடைய வம்சாவளிய பார்த்து அதுல எவ்வளவு பேர் எம்பெருமான குறிச்சி தபஸ் பண்ணினா அப்படின்னு பார்ப்போம். அந்த தபசுக்களெல்லாம் எம்பெருமான் எப்படி ஏத்துண்டு அதுக்கு அனுகிரகம் பண்ணி பக்தர்களுடைய தாபத்தை தீர்த்தான் அப்படிங்கறத பார்க்கலாம். அதனால இந்த பாகத்தினுடைய தலைப்பு தாபம் தீர்த்த பிரான் அப்படிங்கிறது. பிருது மகாராஜாவுக்கு ரெண்டு பிள்ளைகள், அந்தர்தானன் வாதி அப்படின்னு அவளுக்கு பேரு. அந்தர்தானனுடைய பிள்ளை ஹவிர்தானன் அப்படிங்கிறவன். அவனுக்கு பிராச்சீன பர்ஹி அப்படின்னு ஒரு புத்திரன் பிறந்தான். இவனுக்கு ஏன் இந்த பேரு அப்படின்னு கேட்டா, பூமியில எங்கேயும் கிழக்கு முகமா தர்பத்தை பரப்பி யாகம் பண்றதே இவனுக்கு தொழிலாக வச்சுருந்தான். அதனால இவனுக்கு பிராச்சீன பர்ஹினே பேர் வந்து கொடுத்து, பிராச்சீனா கிழக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி கிழக்கு முகமா தர்பத்தை வச்சுண்டு யாகம் பண்றதே அவனுடைய வாழ்வின் ஒரே லட்சியமா வச்சுருந்தான் இந்த பிராச்சீன பர்ஹி. இந்த பிராச்சீன பர்ஹிக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுக்கு பிரச்சேதஸ்கள் அப்படின்னு பேர். இந்த பிரச்சேதஸ்கள் 10 பேரும் தனுர்வேதத்துல ரொம்ப கெட்டிக்காராளாம், வில் வித்தையெல்லாம் நன்னா கத்துண்டா. இப்படி கொஞ்சம் வளர்ந்த உடனே அவ அப்பா அவளை கூப்பிட்டு, இந்த பிராச்சீன பர்ஹி அவளை கூப்பிட்டு சொன்னார், எங்க அப்பா என்ன சிருஷ்டி பண்ணத்துக்கு காரணமே இந்த உலகத்துல பிரஜா விருத்தி வரணும் அப்படிங்கிறது தான். இவாளுடைய காரியமே இதுதானே, சுவயம்புவனுடைய சந்ததிகளா இவாள்லாம் வந்துட்டு இருக்கா, பிரஜைகளை பெருக்கி உலகத்துல நல்ல தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறது தான் இவாளுடைய முக்கிய நோக்கு. அந்த நோக்க இந்த அப்பா இந்த பிள்ளைகளுக்கு சொன்னார். அந்த பிள்ளைகள் கேட்கறா, பிரஜா விருத்தி பண்ணணும்னா அதுல ஒரு ஆத்துரம் உண்டாகணும், ஒரு வேகம் இருக்கணும், அந்த வேகம் எங்களுக்கு இல்லையேப்பா, அப்படி வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா. அதுக்கு பிராச்சீன பர்ஹி சொன்னார், எல்லாத்துக்கும் ஒரே வழிதாண்டா, கோவிந்தனுடைய திருவடிய பிடிச்சுக்கோங்க. எம்பெருமான் கோவிந்தனை போய் நாடினா புருஷார்த்தங்கள் 4 கிடைக்கும். அது தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எது வேணும்னாலும் ஏகாந்திகளா போய் எம்பெருமான் அடையறதே வழி அப்படின்னு அவர் சொல்ல, இந்த பிள்ளைகளும் ரொம்ப வலிமை வாய்ந்த பிள்ளைகளா இருக்கிறதுனால கடலுக்குள்ள போய் முழுகி இருந்து 10,000 வருஷங்கள் தபஸ் பண்ணினாளாம். எம்பெருமான குறிச்சி தபஸ் பண்றா, கடல் நிற கடவுள் எந்தை அந்த கடலுக்குள்ளேயே தோன்றினாராம் இந்த தபசுக்கு இறங்கி. அப்போ இவாள்லாம் கேட்கறா, எம்பெருமானே நாங்க பிரஜாவிருத்தி பண்ணணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்லி அமிச்சார், அதுக்கு வேண்டிய ஆத்துரம் வேணும் அப்படிங்கறதுக்காக உம்ம குறிச்சி தபஸ் பண்ண சொன்னார், பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. எம்பெருமான் சந்தோஷப்பட்டார், இப்படி அப்பா சொல் பேச்சு கேட்கிற பிள்ளைகளை பார்க்கிறதே அபூர்வம், அதையும் இப்படி ஸ்ரத்தையோட இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி அவர் சொன்ன சொல்ல மீறாமல் சத் பிரஜைகள் உண்டாகிறதுக்கு ஆத்துரம் வேணும்னு கேட்கிறாளே அப்படின்னு சந்தோஷப்படுறார். இவருடைய மனசனுடைய சந்தோஷத்தை இன்னும் குதூகலப்படுத்துறார்கள் பிரச்சேதஸ்துக்கள். ஸ்துதி பாடுறா எம்பெருமான குறிச்சி. அவா பாடின ஸ்துதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னங்கிறத பார்ப்போம். இங்க விஷ்ணு புராணத்துல ஒரு விஷயம் அவசியம் கவனிக்கணும். விஷ்ணு புராணம் அப்படிங்கறத நம்ம எதுக்காக கேட்கிறோம்? எம்பெருமான் விஷயமான கதைகள் வரும், அவனுடைய அடியவர்கள் விஷயமான கதைகள் வரும் அப்படிங்கறதுக்காக கேட்கிறோம். நடு நடுவுல சில பொது கதைகளும் சொல்ல வேண்டி வருது. அது எதுக்காக வருது அப்படின்னு கேட்டா, சாதாரண தர்மங்களையும் போதிக்கும் புராணங்கள் அது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, எந்த சாதாரண தர்மமா இருந்தாலும் அது கடைசியில போய் முடிவடையறது எம்பெருமான் கிட்டையே அப்படிங்கறதையும் காண்பிக்கும். எந்த ஒரு வரலாற பார்த்தாலும், யாருடைய கதைய கேட்டாலும், அவர்கள் எம்பெருமானை எப்படி வழிபட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த பராசர மகரிஷி சொல்லாமல் இருக்கவே மாட்டார். அதனால இந்த பிரச்சேதசுக்களினுடைய கதைய சொல்லும் பொழுது, அவர்கள் எம்பெருமான குறிச்சு எப்படி ஸ்துதி பண்ணார்கள் அப்படிங்கறத விஸ்தாரமா சொல்றார் மைத்ரேயர் கிட்டக்க. அதுல முக்கியமான ஒரு ஸ்லோகம், முதல் ஸ்லோகம் அந்த ஸ்துதியில. அது என்ன ஸ்லோகம்னு பார்த்தா, நதாஹாஸ்ம சர்வவசசாம் பிரதிஷ்டாயத்ர சாஸ்வதி தமாத்யந்தம் அசேஷஸ்ய ஜகதஹ பரமம் பிரபும். இந்த ஸ்லோகம் நம் வேதாந்த சித்தாந்தத்துக்கு அடிப்படையான ஸ்லோகம். எல்லா சொற்களும் எம்பெருமானையே சொல்கின்றன அப்படிங்கறது நம் வேதாந்த சித்தாந்தம். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளும். எம்பெருமான் ஒருவன் தான் எல்லா பொருட்கட்கும் உயிராய் நிற்கக்கூடியவன். அவற்றுக்குள் ஒன்றி நின்று அவற்றை இயக்கும் அவனாக அவன் இருக்கிறான். அதனால எந்த ஒரு சொல்ல சொன்னாலும் அது எம்பெருமானையே கடைசியில கொண்டு போய் குறிக்கும். அல்டிமேட்டா எம்பெருமானை தான் குறிக்கும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சாதாரணமா இத புரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு வஸ்து இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு கிண்ணத்துல தண்ணீர் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த தண்ணீர் அப்படிங்கிற வஸ்துவை பார்த்தா அது தண்ணீர் அப்படின்னு தான் தோணும். தண்ணீர்னு சொன்னா தண்ணீர்னு தான் அர்த்தம். ஆனா அதுக்கு மேல கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா, தண்ணீர் அப்படிங்கிறது எதால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, ரசாயன சாஸ்திரத்தின்படி ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் ரெண்டும் கலந்தது தண்ணீர் அப்படின்னு சொல்றா, H2O அப்படின்னு சொல்றா. அந்த H2O அப்படிங்கிறது என்னது? அதுல ஹைட்ரோஜன் அப்படிங்கிற அணு இருக்கு, ஆட்டம் இருக்கு, ஆக்சிஜன் அப்படிங்கிற ஆட்டம் இருக்கு. இப்போ இந்த காலத்து விஞ்ஞானத்தின்படி எந்த ஒரு வஸ்துவையும் அனாலிசிஸ் பண்ணி கடைசியில பார்த்தா இந்த ஆட்டம் அணு அப்படிங்கிற லெவல்ல வந்து அது முடிஞ்சிடும். ஆனா இந்த ஹைட்ரோஜன்ல ரெண்டு ஆட்டமும் ஆக்சிஜன்ல ஒரு ஆட்டமும் சேர்ந்தா தண்ணீர் அப்படின்னு வருது. அது எதனால வருது? ஏன் அது சேர்ந்து இருக்கு அந்த இடத்துல? அதுக்கு காரணம் எம்பெருமான் உள்ள இருந்து அந்த அணுவை இயக்குகிறான். அதனால எந்த ஒரு வஸ்துவை சொன்னாலும் கடைசியில போய் அது எம்பெருமான் கிட்டக்கையே முடியும் அப்படின்னு சொல்றது. அது அச்சேதன வஸ்துவா இருந்தாலும் சரி, சேத்தன வஸ்துவா இருந்தாலும் சரி. அச்சேதன வஸ்து இப்ப தண்ணீர் அப்படின்னு ஒண்ணு எடுத்துன்னு பாத்துட்டோம். அதே போல இப்ப சேத்தனன் ஒருவன் இருக்கான் அப்படின்னு சொல்றோம். சேத்தனன்னா நம்ம விஞ்ஞானப்படி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? உயிர் உள்ள ஒரு வஸ்து, ஒரு மனிதன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மனிதன் அப்படின்னா சயின்ஸ் என்ன சொல்றது? அவனுடைய பாடி அப்படின்னு சொல்றது. அந்த பாடி அப்படிங்கறதுல விதவிதமான ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஆர்கன்ஸ்ல விதவிதமான பார்ட்ஸ் இருக்கு. அந்த பார்ட்டை எல்லாம் அது அதுக்குள்ள பூந்து பார்த்தா அதுல நிறைய டிஷ்யூ இருக்கு, அப்புறம் செல்ஸ் இருக்கு, கடைசியில ஒரு செல் அப்படின்னு போய் முடியறது. ஒரு சேத்தனனுடைய சின்ன பகுதி அப்படின்னு பார்த்தா, எல்லாத்த விட இன்டிவிசிபிளா இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தா செல் அப்படின்னு சொல்றான். ஆனா அதையும் உள்ள பிரிச்சு பார்க்க முடியும், அனலைஸ் பண்ண முடியும். அது அந்த அளவுக்கும் இப்ப விஞ்ஞானம் முன்னேறெடுத்து அந்த செல்லுக்குள்ள எது உயிர் நாடியான விஷயம் அப்படின்னு கேட்டா அதுதான் ஜீன், டிஎன்ஏ அப்படின்னு சொல்றான். அந்த ஜீன் டிஎன்ஏ அப்படிங்கறதும் கடைசியில ஒரு ரசாயனம் தான், அதுவும் ஒரு கெமிக்கல் தான் அப்படின்னு சொல்றான். அதாவது அத பிரிச்சு பிரிச்சு பார்த்தா கடைசியில் அதுல வந்து கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் பலவிதமான இதே மாதிரி இந்த தண்ணீருக்கு சொன்ன மாதிரி அணுக்கள் தான் இருக்கு. ஆனா அந்த அணுக்கள் எல்லாம் ஒரு பிரமாணத்துல சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாதான் அது டிஎன்ஏவாக ஆறுது. அப்படி இருக்கணும்னு இயக்குபவன் யாரு? யாரங்க சொல்றா? அதெல்லாம் சேர்ந்து வரணும்னு சொல்லக்கூடியது யாரு? எம்பெருமான் தான். அதனால எதை குறிச்சாலும் எந்த சொல்லும் கடைசியில போய் எம்பெருமானியை குறிக்கும். இந்த வசந்த வேதாந்த விஷயத்த இந்த பிரச்சேதஸ்ஸுக்கள் தங்களுடைய ஸ்துதியில எம்பெருமானை குறிச்சு பாடுறான். இப்படி எல்லாம் பாடி எம்பெருமானை வழிபட்டு நீயே எங்களுக்கு கதி, எங்க அப்பா சொன்னா போல பிரஜாவிருத்தி பெறணும் அப்படிங்கறதுக்கு எங்களுக்கு ஆற்றலை கொடும் அப்படின்னு கேட்க எம்பெருமானும் இறங்கி வசந்த ஒரு வரத்தை அவர்களுக்கு கொடுத்தான். உங்க மூலமா இந்த உலகம் முழுக்க பிரஜைகள் பரவி வரப்போகிறார்கள். இப்பேற்பட்ட வசந்த தபஸினுடைய பலனாக இந்த உலகம் முழுக்க பிரஜோத்பத்தி நடந்து எல்லா இடத்திலையும் தர்மம் விளங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் மறைஞ்சுட்டான். இந்த பிரச்சேதஸ்ஸுக்கள் இப்போ ராஜ்யத்துக்கு திரும்பி வரா. கடலுக்குள்ள போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கா இத்தனை வருஷமா, திருப்பி ராஜ்யம் அப்படிங்கறது அராஜகமா ஆயிடுது, ராஜா இல்லாம போயிடுது. ஏன்னா பிராச்சீன பருகி எத்தனை வருஷம் உயிரோட இருப்பார்? அவர் இருக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்தார் நாட்டை. தபஸுக்கு போன பிள்ளைகள் லேசுல திரும்பி வரல, அவருடைய காலம் முடிஞ்சு கொடுத்து நாட்டுல திருப்பி ராஜா இல்லாமல் நாடு தவிக்கிறது. கிருஷி பண்றதுக்கு யாரும் ஆள் இல்ல, உழவு தொழில்லாம் பிரித்து ஏற்படுத்தி வச்சான், ஆனா அது நடக்கல இப்போ. அதனால என்ன ஆச்சு, மரங்களா மண்டி கிடந்ததாம் பூமி முழுக்க. மரங்கள் எவ்வளவு வளர்ந்து கொடுத்தா மக்களுக்கு இடம் இல்லாத அளவுக்கு மரம் வளர்ந்து கொடுத்தான். இந்த காலத்துல எப்படி இருக்கோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். இப்ப வந்து ஜனத்தொகை எவ்வளவு பெருகிடுத்துனா மரங்களுக்கு இடம் இல்ல, ஜனத்தொகை ஜாஸ்தி ஆனதுனால மரங்கள் கட்டப்படுறதுன்னு சொல்றா. அந்த காலத்துல எதிர்மாறா இருந்துதான், அவ்வளவு மரங்கள் வளர்ந்து கொடுத்தான். பிரச்சேதஸ்ஸுக்கள் பார்த்தா இந்த மரங்களை எல்லாம் வெட்டி சாச்சால ஒழிய மக்களுக்கு நல்லது நடக்காது அப்படின்னு தீர்மானிச்சு மரங்களை கண்ணாப்பினான்னு வெட்ட ஆரம்பிச்சான், கொளுத்த ஆரம்பிச்சான். இத பார்த்து ஓடி வந்தானாம் சோமதேவன் சந்திரன். அவன் சொன்னா, பிரச்சேதஸ்துக்களே நீங்க இப்படி பண்ணக்கூடாது, இது பண்றது சரியில்லை. கண்ணாப்பினான்னு மரங்களை வெட்டி தள்ளுறீங்களே, நிறைய வெட்டி ஆயிடுது, இனி வெட்டாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள் இந்த மரங்களின் மீது. ஏன்னா இப்போ மரங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பரிச தரப்போறது. மரங்கள் வளர்த்த ஒரு பெண்மணியை உங்களுக்கு மனைவியாக கொடுக்க விரும்புகிறார்கள் மரங்கள். அவளை நீங்க ஏத்துண்டு உங்க அப்பா சொன்னா போல பிரஜாவிருத்தியை நடத்தணும் அப்படின்னு சொன்னாராம் சோமதேவன். இவர்களுக்கு ஒன்னும் புரியல, யார் இந்த பெண், திடீர்னு வந்து மரங்களுடைய பெண் அப்படின்னு சொல்றீரே, இவளுடைய வரலாறு என்ன, இவள் யாரு அப்படின்னு விசாரிச்சான். அப்போ சோமதேவன் இந்த பெண்மணியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அவளுடைய கதைய சொல்றார். யார் இந்த பெண்மணி? இவளுக்கு மாரிஷை அப்படின்னு பேரு, மாரிஷா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. இந்த பெண்மணி கண்டு மகரிஷியினுடைய புத்திரியாம். கண்டு மகரிஷியினுடைய பெண் அப்படிங்கிறாரே, மேல மரங்களினுடைய பெண் அப்படிங்கிறாரே, இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு பிரச்சேதஸ்ஸுக்கள் விசாரிக்க சோமன் கண்டுவின் கதையை பூர்த்தியாக சொன்னார். இது நம்ம தாபம் தீர்த்த பிரான் அப்படிங்கிற இரண்டாவது பாகத்துல பார்க்கலாம்.